ಯಸ್ಯಾಭವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತುಃ ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೋರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮಹಣ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ತು ಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಚಿತಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ವಸಭಾಗಿ ಇಂದ್ರಯ ದಿನಂ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಸತಿ ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ஏழாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். யம் சக்ஷுஷாம் அவிஷயம் ஹயமேதயஜ்வா த்ராகீயசா சுசரிதேன ததர்ஷ வேதாஹ தம் த்வாம் கரீஷ கருணா பரிணாமதஸ்தே பூதானி ஹந்த நிகிலாணி நிஷாமயந்தி என்பதாக ஸ்லோகம். இதன் அன்வயக்கிரமமானது, ஹே கரீஷ, ஹயமேதயஜ்வா வேதாஹ சக்ஷுஷாம் அபிஷயம் யம் த்ராகீயசா சுசரிதேன ததர்ஷ தம் த்வாம் தே கருணா பரிணாமதஹ நிகிலானி பூதானி நிஷாமயந்தி என்கிறவாறு இந்த ஸ்லோகத்தின் அன்மயக்கிரமம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் முன்பு கூறியபடி கோபி காருண்ய ராசிஹி என்பருவான் கருணைக்கு இருப்பிடமாக இருப்பவன் அப்படின்றதற்கு இந்த ஸ்லோகத்தில் சமர்த்தனம் பண்ணுறேன். என்னன்னாக்கா எம்பெருமானுடைய கருணை எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னாக்கா எம்பெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எந்த விதமான தாரதமியம் இல்லாமல், அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் என்கிறவாறு எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய சேவை சாதித்து தன்னுடைய கருணையின் எல்லையை நிரூபித்திருக்கிறார் என்கிறவாறு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னாக்கா எம்பெருமானுடைய சேவை சாதாரண மாம்ச கண்கள் கொண்ட எல்லா ஜீவராசிகளையும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா ஸ்ருதிகளே நசந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா கிருஹியதே நாபி வாச்ச அப்படின்னு ஸ்ருதிகள் எல்லா நிறைய இடத்துங்களில் எல்லா இடத்துலையும் சாதாரண மாம்ச கண்கள்னால எம்பெருமானை தரிசிக்க முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு தான் ஸ்ருதிகள்லாம் ஸ்பஷ்டமாக சொல்கிறது. அதனால தான் பகவத்கீதையில் கூட தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்க்க முயற்சி செய்தபோது தன்னால் பார்க்க முடியலையா. அப்புறம் பெருமான் அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு அப்படிங்கிற ரீதியில திவ்யமான கண்களை கொண்டு அர்ஜுனன் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க செய்தார் அப்படிங்கிற போல பகவத்கீதையில வந்தது. அந்த விதத்துல பார்த்தோமேயானால் ஸ்ருதிகளும் சொல்றது, மேற்கொண்ட எடுத்துக்காட்டுகளும் அதற்கேத்தபடியே இருக்கிறதுனால சாதாரண மாம்ச கண்கள்னாக்க என்ன, கர்மகிருத சரீரம், கர்ம சம்பந்தத்தினால கர்மாவினால ஏற்பட்ட இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய கண்களை வச்சுட்டு, சாதாரண கண்களை வச்சுட்டு எம்பெருமானுடைய திவ்யமான சரீரம் அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகமாகிற எம்பெருமானுடைய சரீரத்தை பார்க்க முடியுமான்னாக்கா முடியாதுதான். அப்படிப்பட்ட ஒன்ன இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அர்ச்சாவதார ரூபமாக எம்பெருமான் திருமேணி சாத்திண்டு எல்லோரும் சுலபமாக சேவிக்கும் விதமாக எழுந்தருளி இருக்கிறது ஒரு கருணைக்கு எல்லையற்ற கருணையை உள்ளவரும் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இவன் என்னக்கா இப்படிப்பட்ட எம்பெருமான சேவிக்கிறதுக்கு முன்னாடி சதுர்முகனானவன் ரொம்பவும் சிரமப்பட்டு அஸ்வமேத யாகம் பண்ணி அதை தவிர்த்து பலவித புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணி அதனால எம்பெருமானுடைய தரிசனத்தை பெற்றார்னு ஒரு கதை. என்னன்னாக்கா அஸ்வமேத யாகத்தில் சதுர்முகன் நிறைய சிரமப்பட்டு எம்பெருமானை அவதாரம் பண்ணி வச்சு அதில் அதன் மூலியமாக எம்பெருமானை சேவிச்சான்றது. எப்பொழுதுமே எம்பெருமான் அந்த அவதாரத்தின் முடிவில் அத்தோடவே சதுர்முகனுக்கு தன்னுடைய சேவையை கொடுத்துட்டு முடிச்சுட்டு இருக்கலாம். இருந்தாலும் சதுர்முகனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க எம்பெருமான் இதர ஜீவராசிகளும் இப்பொன்னு இல்லை வருங்காலங்களில் கூட எல்லா ஜீவராசிகளும் உன்னை சேவிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனைக்கு இணங்க இப்பொழுதும் அர்ச்ச அவதார ரூபமாக எழுந்தருளி எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறாராம். என்னன்னாக்கா பெருமானுடைய சுரூபம் பார்த்தோம்னாக்கா ஐந்து விதமானது, பர, வியூக, விபவ, அர்ச்ச, அந்தர்யாமி அப்படிங்கிற ரீதியில இந்த ஐந்து விதமான ரூபங்கள் சுரூபத்துல இந்த ஐந்து விதத்திலையும் கருணை, கருணா கருண சுகைகதானஞ்சகனையே ஜெகத் கருணையாசிரியன்ற ரீதியில எம்பெருமான் எல்லோரிடத்திலையும் கருணையுள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறது இந்த அர்ச்சாவதார ரூபத்தினாலதான் ரொம்பவும் ஸ்பஷ்டமா வெளிப்படுறது அப்படிங்கிற போல தெரியறது நமக்கு. அப்படிப்பட்ட இந்த அர்ச்சாவதார ரூபமாக எழுந்தருளி எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வித சிரமமும் இல்லாமல் சேவை சாதிக்கிறாராம். அப்போ சதுர்முகன் பட்ட பாடு ரொம்பவும் சிரமப்பட்டு எம்பெருமான தரிசிச்சாரு. அந்த கஷ்டம் மற்றவர்கள் யாரும் படக்கூடாது அப்படிங்கிற ரீதியில சதுர்முகனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க எம்பெருமான் இன்றளவும் இனிமே வரப்போற காலங்கள்லையும் எல்லா ஜீவராசிகளும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அர்ச்சாவதார ரூபமாக பேரருளாளனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இதுலயே அப்பெருமானுடைய கருணையானது எவ்வளவு தூரம் இருக்குன்றத நம்மளே பார்க்கலாம். என்னக்கா ஒருவித எவ்வளவு சிரமப்பட்டு ரொம்பவும் சிரமப்பட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணாக்கா அந்த நல்ல காரியத்தினுடைய பயன் அவர்களை மாத்திரம் செய்தவாள் மாத்திரமே அனுபவிக்கணும்ன்றது இல்லை, சுத்தி இருக்கிறவா பிறர் எல்லோருக்கும் பயன்படும் விதமாகத்தான் அந்த நல்ல காரியம் இருக்குன்றது லோக நியதி. அந்த விதத்துல சதுர்முகனானவன் அரும்பாடுபட்டு எம்பெருமான தரிசிச்ச அந்த காரியத்தினுடைய பலனாக இன்றளவும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா விதமான ஜீவராசிகளும் பெருமாளை எந்த விதமான சிரமமும் இல்லாம பெருமாளை நாம சேவிச்சுருக்கோம். இது எதனால அப்படின்னாக்கா பெருமாளுடைய கிருபா கட்டாட்சம் இல்லைன்னாக்கா எண்ணம் இல்லைன்னாக்கா இது நடக்கவே நடக்காது. அவ்வாறே எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருணையானது எவ்வளவு தூரம் இருக்குன்றது இதுலயே தெரியறது. அதுவும் அவனது இன்னொருளே அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றா போல எம்பெருமானுடைய அருள் இல்லைன்னாக்கா எந்த எல்லா விதமான ஜீவராசிகளும் இந்த மாதிரி சுலபமாக பெருமாளை சேவிக்கிறதுன்றது முடியவே முடியாது. அதைத்தான் சொல்ற ஹயமேத யஜ்வா வேதாக சக்ஷுஷாம் அபிஷயம். வேதாகனாக்கா சதுர்முகனானவன் கண்களுக்கு சாதாரண கண்களுக்கு புலப்படாதவனான எம்பெருமான் ரொம்பவும் சிரமப்பட்டு அஸ்வமேத யாகத்தின் மூலியமாக பார்த்தான். அப்படிப்பட்ட ரூபம் திராகியசா சுச்சரித்தேன ததர்ஷ, ரொம்பவும் சிறந்ததான நிறைய புண்ணிய காரியங்களை அனுஷ்டித்து அதன் பிரயோஜனமாக அதன் பலனாக எம்பெருமானை தரிசிச்சார். தம் துவாம் தே கருணா பரிணாமதா நிகிலானி பூதானி நிஷாமயந்தி. கேவலம் சதுர்முக பிரம்மாவானவர் தான் சேவிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு எம்பெருமான தரிசிச்சாரோ அப்படிப்பட்ட சேவையை நாம் எதுவுமே கஷ்டப்படாம இப்ப நாம சுலபமா நாம பெருமானை சேவிச்சுருக்கோம். இது எதனால அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சம் தான், கருணா பரிணாமதா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கருணையினால தான் எல்லோரும் எந்தவித சிரமமும் இல்லாமல் தானே அர்ச்சாவதார ரூபமாக எழுந்துருளி நிகிலாணி பூதானி நிஷாமயந்தி. சமஸ்த எல்லா நிகிலாணி சமஸ்தமான அர்த்தம், எல்லா விதமான ஜந்துக்களும் எவ்வித சிரமமும் இல்லாமல் எம்பெருமான தரிசிக்கக்கூடியதாக சேவிக்கக்கூடியதான நிலை இப்பவும் இருக்குன்னாக்கா அது பூர்ணமாக முழுவதுமாக எம்பெருமானுடைய கருணையினாலேயே தான் அது ஆகும். ஆக இவ்வாறாக அந்த மாதிரி சிரமம் இல்லாம நாம் இப்ப எப்படி பெருமாளை சேவிக்கிறோமோ அதுல அதுலயும் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. என்னன்னாக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே காரணம் எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சம் தான். அப்படிப்பட்ட கிருபா கட்டாட்சத்தோடு இருக்கக்கூடியதான பெருமாள் எப்பொழுதும் நமக்கு நல்லது தரட்டோன்றா போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.